You know what? Guess who's back? We back, baby. We back, baby. We back, we back, we back, back, back. Pene par, pura mutam ta, pinda pakam ba, pene yani te dava, pene bocha mutam po duma, yele lacha mutam ben duma, hadi yana bendu solama, yen nenjam tudikidu, unnai nenaitida kaigal pidikidu, manasugu tudikidu, unmaidan, paithiyam pidikidu, paithiyam paathida, ennai nee konjam thottu paar, pene yendan ulagam needan, nanandha nilavai pozhuthu varava, unnai yanaitthu paarka, undan mudhathu verka, adhil mutam mudru thandi vittam utti yadai vai, pin meedhu mannadhu, kaadhal than kondadhu pole, naan unmeedhu kondida va. உன்னை முத்தங்கள் விட்டு பிஞ்சக்கத்தில் விட்டுத்தான் மஞ்சத்தில் கொஞ்சித்தான் வென்றிடவா என்னை பார்த்தாலே போதுமே யாயிரம் ஜென்மங்கள் மீண்டும் பிறந்து உன்னை சேர்ந்திடுவேன் என்னை பார்க்காமல் போகாதே நெஞ்சம் தான் தாங்காதே உள்ளங்கையில் உன்னை தாங்கிடுவேன் பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா பெண்ணே எந்தன் கண்ணை பார் உள்ளே லட்சம் வெண்ணிலா உந்தன் கண்கள் என்னை கண்டதும் லட்சங்கள் கோடியாய் மாறுதம்மா அடி போனது போகட்டும் காயங்கள் நரட்டும் எப்போதும் நான் உன்னை கனவில் பார்க்க ஆசைகள் வந்துடும் ஆனந்தம் தந்திடும் இன்று முதல் இந்த பாட்டை நீ கேட்க முகத்தில் இருக்கும் சிரிப்பு ஆனா உள்ளுக்குள் என்னடி முறப்பு அடியாக தின் அழகு முகத்தில் தெரியும் இதுதான் என்னோட கருது என்ன தண்ணியுமா பார்க்க ஆசைகள் வந்து என்ன தாக்க மீண்டும் நான் உன்னைய பார்க்க காதல் வந்து நெஞ்சம் மலர்ந்தது உலகம் மறந்தது அடி உன்னால் புதிதாய் பிறந்தது அடையேன் இப்படி நிகழ்ந்தது ஆயிரு உயிர் ஒன்றாய் கடந்தது அடியே இப்போ என் சிறிதாய் இதயம் சட்டன நீ பறித்தாய் I'm out of here.